சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும். சதாபா. இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன். சபாஷ். நாவீரசூர நாவீரசூர அடிக்கதுவா? நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா. நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா. சாரு சாரு எதுக்கும் எதுக்கும் துணிஞ்சவண்டா துணிஞ்சவண்டா. யாரடா டா போடுறீங்க? யாரடா போடுறீங்க? அடா மாப்பிள்ள சும்மா மொறக்காத மச்சான் சொன்னா கேடு. அட மாப்பிள்ள சும்மா மொறக்காத மச்சான் சொன்னா கேடு. என்ன பாக்குற இப்ப கல்யாண பந்தல் ஒண்ணு போடு. என்ன பாக்குற இப்ப கல்யாண பந்தல் ஒண்ணு போடு. வண்ண வண்ண தோரணம் வாசலில் ஆடணும். வண்ண வண்ண தோரணம் ஆட்டணும் இல்ல ஆடணும்டா. மேலும் கிடும் பார்வை என்ன மூர்த்த நேரம் நெருங்கி வருது. டொய் டொய் டொய் டொய் அட மாப்பிள்ள சும்மா மொறக்காத மச்சான் சொன்ன கேளு. அட மாப்பிள்ள சும்மா மொறக்காத மச்சான் சொன்ன கேளு. கொஞ்சம் கேட்போம் இந்த கல்யாணத்துல பாரு நல்ல கிச்சடி சம்பா சோறு. நெருங்கிடும் பார்வை என்ன மூர்த்த நேரம் நெருங்கி வருது. டொய் டொய் டொய் டொய் அட மாப்புள சும்மா மறக்காத மச்சான் சொன்ன கேளு. அட மாப்புள சும்மா மறக்காத மச்சான் சொன்ன கேளு. தடி பசங்களா கண்ணு பட போகுது. கண்ணு பட போகுது அதிருஷ்டி சுத்தி போடுங்க. அதிருஷ்டி சுத்தி போடுங்க. ஊரார் எல்லோரும் வாராங்க பாரு வாசலுக்கு வந்து கொஞ்சம் பன்னீர தூரு. பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு அங்கு கட்டி வச்ச மாலை அத கொண்டாட இங்கே. ஐயருங்க போனீங்க வாங்கோ வாங்கோ அடிக்கிட்ட வாரீங்க ஒய்யாரமா. ஊர்ல எத்தனை கல்யாணம் ரொம்ப பிஸி. வெட்டி கட்ட நேரம் இல்லே பொங்கோன்னா போங்கோ. ஒரு உள்ள பொங்கே தான் கல்யாணமா. இவ நாடாளுங்க